நலாய் புல்கான் நீ வந்து மானம் மட்டும் நான் நோக்கியிருக்கே எங்கே மனத்து கைமணித்தன்னலாய் புல்கான் நீ வந்து வெட்டம் கிழக்கு பொட்டு குத்தி காந்தி பரந்து தீரங்கள் தேடி நடந்தப்போ மூகானுராகம் கத பரஞ்ஞு மனத்தில் கைமணி தென்னலாய் புல்கா நீ வந்தோ.